கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வந்த தேவனுக்கு நான் இன்றென்றும் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதற்கு நாம் போக வேண்டிய இடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரம். அதிலே 16 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆபாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேகனால் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. ஆமென். போதும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கையில் நமக்கு ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நமக்கு தெளிவாக தெரியும். என்ன என்று சொன்னால், ஒரு பெண் இப்படியாக ஒரு அசுத்தாவை பிடித்த ஒரு பெண் அவள் என்ன செய்கிறாள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் எதையுமே பேசினாள். அவள் என்ன சொன்னாள் என்றால், மாறாக, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று உண்மையைத்தான் சொன்னான். பார்த்தால் நமக்கு இது ஒரு சுவிசேஷம் போலதான் தெரியும். ஆனாலும் இது எங்கே இருந்து வருகிறது என்றால், இது ஒரு சாத்தானுடைய வாயிலிருந்து வருகிறது. இதுல ஒரு நோக்கம் இருக்குது, இந்த வார்த்தைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த பெண் இப்படி ஒரு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவள் தன்னை அந்த ஆவி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியா, இவர்களுக்கு விரோதமாய் நடக்காதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தான் அவர்களுக்கு சார்பாகவே அது பேசுகிறது. ஆகவே இவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் என்று அது நினைத்தது. அந்த இடத்திலே நாம் இருந்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? பாருங்க, அசுத்தாவியே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதே என்று சொல்லுவோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவத்தில் அப்படிதான் நடக்கிறது. சினிமாக்காரர்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதை கிறிஸ்தவர்கள் பெருமையாய் பார்க்கிறார்கள். அல்லது வேறு பாவ கலாச்சாரங்களில், பாவ இடங்களில் உள்ள மக்கள், பாவத்தில் நிலைத்திருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதை பெரிதாக பார்க்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ சரியாக இனம் கண்டு கொண்டார். அது ஒரு அசுத்தாவி என்பதை அவர் இனம் கண்டார். அது மக்களை ஏமாற்றுகிறது என்பதையும், அது குறி சொல்லுகிறபடினாலே மக்களை ஏமாற்றுகிறது என்பதையும் அவர் தெளிவாக அறிந்து கொண்டார். அதுல இன்னொரு லாபம், தன்னை பாதுகாத்துக் கொள்வது மாத்திரமல்ல, இப்படி இவர்களை பற்றிய உண்மையை சொல்லும் பொழுது இது சொல்லுகிற குறி சொல்லுகிற காரியமும் உண்மை என்று மக்கள் நினைப்பார்கள் என்று அது நினைத்தது. Talk like this, the people will also believe the fortune telling that it was saying. என்று அது நினைத்தபடியினாலே இப்படி அங்கே என்ன சொல்லி கொண்டிருந்ததான் பாருங்க, வழியை நமக்கு அறிவிக்கிறவள் என்று சத்தமிட்டாள் என்று சத்தமாய் அவள் எல்லாருக்கும் சொல்லுகிறாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலக கட்டளை எடுக்கிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். I command you in the name of Jesus Christ to come out of her, and instantly it left her. நாம் அநேக இடத்திலே மனிதர்களை நாம் குறை சொல்லுகிறோம். மனிதர்கள் பிழையாய் நடக்கும் பொழுது அந்த மனிதர்களை நாம் குறை சொல்லுகிறோம். In many cases we are judging people if they are doing something wrong. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல், அவளுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவிதான் இவரை வழி நடத்துகிறது என்றபடியினாலே அந்த பெண்ணுடனே பேசாமல் அந்த ஆவியுடனே சொன்னார் என்று சொல்லுகிறது. அப்படி கட்டளையிட்ட பிறகு அந்த ஆவியுடன் சொன்னார், அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒன்றை நீங்க செய்தா உங்களுக்கு எதிராக அந்த காரியம் திரும்பி வரும். நியூட்டனுடைய மூன்றாவது விதி என்று சொல்லுவோம், எதை நம்ம போடுகிறோமோ அது திரும்பி வரும். அப்போஸ்தலருக்கும் தெளிவா தெரியும். அவருடைய ஊழியங்களில் அவர்கள் தாங்கள் சொல்லுகிற, தாங்கள் அறிவிக்கிற கிறிஸ்துவினாலே தங்களுக்கு உபத்திரவம் வருகிறது என்பது அவருக்கு தெளிவாய் தெரியும். இன்றைய கிறிஸ்தவ உலகம் துன்பத்தை விரும்புகிறது கிடையாது. அந்த துன்பத்தை எல்லாம் தவிர்த்துக் கொள்வதற்காக, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு வட்டத்திற்குள்ள மற்றவர்கள் உலக மக்களைப் போல ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள மக்கள் வாழ விரும்புகிறார்கள். இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்ந்தால் உபத்திரவம் வரும். இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் சாத்தான் உங்களை எதிர்ப்பான். இப்ப இவர்களுக்கு இவர்கள் செய்த இந்த காரியத்திற்கு ஒரு எதிர்வினை வருகிறது. அவளுடைய 19 அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வழிகளில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். Were now shattered, so they grabbed Paul and Silas and dragged them before the authorities at the marketplace. இது ரோமர்கள் மத்தியில் நடக்கிறது. This is happening between the Roman people. அவர்கள் பவுலை யூதர்கள் என்று நினைத்தார்கள். பவுல் ஒரு வகையில் யூதர்தான். They thought that Paul was a Jew man. But he is a half Jew. அவர் ரோமனும் யூதனும் ஆயிருந்தார். Actually a mix of Romans and Jews. பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷன் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். The whole city is in an uproar because of these Jews. They shouted to the city officials. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு இந்த அடிகள் என்பது ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள தண்டனையின் ஒரு முறை. நம்முடைய தேசங்களில் போலீஸ் வந்து பிடித்தால் அடிப்பார்களே, அந்த அடி இல்லை. அது சாதாரணமாக அவர்கள் பிடிச்சி அடிப்பார்கள் அல்லது விசாரணைக்கும் போது அடிப்பார்கள். அதுக்கும் சட்டப்படி அடிக்கிறதுக்கும் காரியம் இல்லை. ரோமர்கள் எதை செய்தாலும் சட்டப்படியாக செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஒழுங்கு முறை இருந்தது. They had a certain discipline to follow. அவர்களுக்கு தண்டனை முறைமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இங்க ஐரோப்பாவிலே அடிப்பது என்பது தண்டனை கிடையாது, அடிப்பது என்பது குற்றம். ஆனால் ரோமர்களுக்கு இத்தனை அடி அடிக்க வேண்டும், இந்த மனிதனுக்கு இத்தனை அடி, இத்தனை சவுக்கடி, இத்தனை தடி அடி, இத்தனை ஆணிகள் பாய்ந்த அடி என்று பல முறையான அடிகள் இருக்கிறது. பவுல் சில இடங்களில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் 30 முறை வாரியினால் அடிபட்டேன், இத்தனை அடிபட்டேன், இத்தனை எண்ணிக்கை அவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தால் அநேக அடி அடித்த பின்பு என்று இருக்கிறது. அங்கே அங்கு ஒரு கணக்கு வழக்கு சொல்லப்படவில்லை. அந்த அளவிற்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பனிஷ்மெண்ட் என்னத்திற்காக கொடுக்கப்பட்டது? அவர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் சத்ருவை, சாத்தானை விரட்டினார், லசுத்தாவியை விரட்டினார்கள். அது ஒன்றுதான் அவர்கள் செய்த காரியம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு தகாத முறைகளை இவர்கள் போதிக்கிறார்கள் என்று. But in the verse it says they are teaching us illegal things. அதை அவர்கள் அநேக முறை செய்து கொண்டு தான் வந்தார்கள். And they did it quite many times. அப்பொழுதெல்லாம் அடிக்காத ரோமர்கள் And in those times they didn't beat them. இவர்கள் அசுத்தாவியை துரத்தின உடனே அடிச்சார்கள். They did beat them once they chased the demon. காரணம் அசுத்தாவியை துரத்தினால் அடிச்சோம் என்று சொல்லல. But they didn't tell that the reason was because of this. அவர்கள் சொன்ன காரணம் பொய். The reason that they thought was a lie. ஆனாலும் அவர்கள் இவர்களை அடித்து எப்படியாவது, ஏனென்றால் தங்களுடைய காரியம் எல்லாம் இழந்து போனார்கள், வருமானம் இழந்து போய்விட்டது. ஆகவே அவர்கள் இவர்களை எப்படியாவது ஜெயிலில் போட்டு இனி இவர்களை வரவிடாமல் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். The real purpose was that because they lost all their income, they had to punish them and put them in the prison so that they won't come back. பாருங்க, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார்கள். இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியுது. இவர்கள் ஊழியம் செய்தார்கள், ஊழியம் செய்ததற்கு இந்த உலகம் கொடுத்த பதில் இது. கர்த்தருடைய ஊழியம் செய்தால் உலகம் உங்களுக்கு கொடுக்கும் பரிசு இதுதான். ஆனால் கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நீங்க ஊழியம் செய்கிறதுனாலே அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உலகம் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யும், ஆனால் அவரும் ஒரு காரியத்தை செய்வார். நாம் எப்பொழுதும் உலகம் நமக்கு தருகிறது மட்டும்தான் நாம் பார்த்து விடுகிறோம், அதற்கு பிறகு அவர் செய்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. நாம் இதை அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆகவே இனி என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும், அவர்கள் விடுதலை ஆனார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அதற்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது, அதை நாம் இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டார்கள் என்பது வேறு, கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பது வேறு. There is difference between they listen and they were listening and kept listening. ஒருவர் நீங்க பேசுறத ஒருத்தர் கேட்கிறார் என்றால் அவருக்கு அந்த சத்தம் கேட்கிறது என்று அர்த்தம். When someone hears you, it means that when you talk, he hears the sound of you. கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அங்கு என்ன நடக்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தம் என்ன என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். When they are listening to something, it means that they are accurately following the meaning of what they are saying. நான் ஏன் இதை இப்படி சொல்லுகிறேன் என்றால் இந்த சம்பவத்தை திரும்பவும் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். Why I am reminding this? Because when you read it again, you will understand why I am highlighting this. நடுராத்திரியிலே, around midnight. நடுராத்திரியிலே அப்படி என்றால் எல்லாரும் நித்திரை செய்கிற நேரம். That means when other people are sleeping. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, எப்படி ஜெபம் பண்ணினார்கள்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதா? ஜெபம் பண்ணி என்று மட்டும்தான் சொல்லி இருக்கு. ஆனால் இதை நான் கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் எப்படி ஜெபம் பண்ணினார்கள். ஏனென்றால் அடுத்தது சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை பாடினார்கள் என்று மட்டும் சொல்லல, தேவனை வெறுமனாய் பாடினார்கள் என்று சொல்லல, துதித்து பாடினார்கள். துதி என்று சொன்னால் ஒரு சந்தோஷத்துல வரக்கூடிய ஒரு பாடல். அவர்களும் அடிக்கப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவளுக்கு தண்டனை தான் அடியாக கொடுக்கப்பட்டது, அதனால அவளுக்கு காயங்கள் துடைக்கப்படவில்லை, காயங்களுக்கு மருந்து போடவில்லை, ஏனென்றால் அது பனிஷ்மெண்ட். ஆனா அந்த பனிஷ்மெண்ட்ல கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில அவர்களுக்கு எப்படி சந்தோஷம் வந்தது? தேவனை துதிக்கும்படியா எப்படி சந்தோஷம் வந்தது? ஈவன் இன் தி மிட்நைட், எப்படி அவர்களுக்கு வந்துச்சு யோசிச்சு பாருங்க. அப்ப துதித்து தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜெபமும் எப்படி இருந்திருக்கும்? அழுது கொண்டு ஜெபம் பண்ணியிருப்பார்களா? சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய். அதை எப்படி அறியலாம் என்றால் இன்னொரு வசனத்தை காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 5 40 42 வரைக்கும் வாசியுங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு உடன்பட்டு அப்போஸ்தலரை வளவழைத்து வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் Then they ordered them never again to speak in the name of Jesus, and they let them go. The apostles left the high council, rejoicing that God had counted them worthy to suffer disgrace for the name of Jesus. அடிவாங்கின அப்போஸ்தலர்கள் the apostles were beaten. அழாதபடி சந்தோஷமாய் போனார்கள். They were full of rejoice instead of crying and sadness. அவர்கள் அதை பாக்கியம் என்று எண்ணினார்களாம். They saw it was a blessing for them. அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படித்தான். அவர்கள் துன்பத்திலே மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அடிப்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி துதிக்க முடிந்தது. அதனால என்ன நடந்துச்சு பாருங்க. சடுதியிலே அதனாலதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை 25 நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் 25 இவ்வளவு ஒரு அடிபட்ட நிலையில தண்டனை வாங்கி கொண்டு ரத்தம் ஒழுகிற நிலையில வந்த ரெண்டு மனிதர்கள் அந்த நிலையில இருந்து கர்த்தரை தொழுது கொண்டதை மற்றவர்கள் எல்லாரும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ரத்தம் வழி இல்லை. அவர்கள் எல்லாரும் ஜெயில் கைதிகள் தான். ஆனாலும் அவர்கள் மனசுல அநேக துன்பங்கள் வேதனைகள்லாம் இருந்துச்சு. எப்பொழுது நாங்கள் வெளியில போவோம், எப்பொழுது எங்களுக்கு விடுதலை என்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனா இவர்களை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவு திறந்தது அல்ல, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அப்போஸ்தலர்கள் இருந்த கதவு மட்டும் திறக்கப்படையில எல்லாருடைய கதவும் திறக்கப்பட்டுச்சு. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு அப்போஸ்தலருடைய மட்டுமல்ல, எல்லா சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு இப்ப என்ன நடக்க வேண்டும்? அப்போஸ்தலர்கள் ஓடையில, மற்றவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் எப்பொழுது வெளியில போகும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்ப எல்லாம் திறந்து கதவு திறந்தாச்சு, கைவிலங்கெல்லாம் உடைஞ்சாச்சு. அவர்கள் ஓடி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் அவர்கள் ஓடவில்லை என்றால், அவர்களுக்கு தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. த்ரூ யாரால? அப்போஸ்தலர்கள் செய்த ஜெபமும் துதியையும் பார்த்த போது அந்த தேவன் மேல் அவளுக்கு நம்பிக்கை வந்துச்சு. துன்பத்திலேயும் கர்த்தரை நம்புகிற மனிதர்களை பார்த்த போது, எங்களை விட மோசமான நிலையில இருக்கிற ஒருவர் கர்த்தரை நம்புகிறார், அவருடைய கைகளும் கால்களும் எல்லாம் துறந்துட்டு அவர்கள் ஓடல, நாங்கள் ஏன் ஓட வேண்டும்? நாங்கள் சரியாகத்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தண்டனைக்கு நாங்கள் பாத்திரவான்கள் என்று அவர்கள் உள்ளத்திலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அநேகர் நாம் இதை கவனிக்கிறதில்லை. இதுக்கு பிறகு காவலால் ரட்சிக்கப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். அது நமக்கு, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இங்க சிறைச்சாலையில் இருந்து அந்த சிறைச்சாலையே மனம் திரும்பினது நமக்கு தெரியாது. எல்லாரும் அவர்கள் இயேசு தேவனை நம்பினபடியினாலே ஒருவன் கூட தப்பி ஓடல, ஒருவன் கூட சிறைச்சாலையில நீங்க பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் மிக கொடுமையானவர்கள் என்று சில மனிதர்கள் இருப்பார்கள். ஒருவருமே தப்பே. அதுக்கு பிறகு பாருங்க, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டய துருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இதுல சொல்லப்படையில அப்போஸ்தலர்கள் விட்டுட்டு ஓடிட்டார்கள் என்று அவன் நினைத்து தன்னை கொல்ல பார்த்தான்னு சொல்லிடுறேன். அங்கே கட்டுண்டவர்கள் எல்லாரும், கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள், எல்லாரும் கட்டி வச்சிருந்தார்கள் சிறை சிறையில், எல்லாரும் ஓடி போயிட்டார்கள் என்றுதான் நினைத்தான். ஏனென்றால் எல்லாருடைய கதவும் தான் திறந்துச்சு, எல்லாருடைய கட்டுகளும் தான் இல்லாம போயிட்டு. அப்படி இருந்தும் ஒருவர் கூட தப்பாமல், அதை அப்போஸ்தலரும் அறிந்திருந்தார்கள். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் அல்ல, நாங்கள் எல்லாரும். நான் மட்டும் என்று அவர் சொல்லவில்லை. அவருடைய சிறைச்சாலையில் அவரும் சீலா மட்டும்தான் இருந்தார். மற்றவர்களும் ஓட இல்லை என்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது என்று சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த போது மற்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். How did this salvation come? It is because they looked at the life of Paul and Sila, and because of that they believed in him. இன்றைக்கு நீங்களும் நானும் you and me கர்த்தர் விரும்புகிறபடி நாம் வாழ்ந்தால், when we live according to the word of God, அதிசயம் எனக்கு மட்டுமல்ல, the miracles are not only for me, ரட்சிப்பு எனக்கு மட்டுமல்ல, the salvation is not only for me, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், எல்லாருக்கும் வெளிச்சம், எல்லாருக்கும் அற்புதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த ரட்சிப்பு சிறைச்சாலையில கொடுக்கிறதுக்கு அப்போஸ்தலர்கள் அடி வாங்க வேண்டியிருந்துச்சு. இவர்கள் அடி வாங்கவில்லை என்றால், இவர்கள் சிறையில போடப்படவில்லை என்றால், இந்த சிறையில இருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பு எப்படி? அப்ப கர்த்தர் அப்போஸ்தலர்களை சிறைக்கு அனுப்பி ரட்சிப்பை கொடுக்க விரும்பினார். சிறைக்கு எல்லாரும் போக முடியாது நினைச்சபடி, சிறையில போய் எல்லாரையும் நாங்க விரும்பினபடி பார்க்க முடியாது, சிறைக்கு போக வேண்டுமானால் குற்றவாளியாக இருக்க வேண்டும், அப்போஸ்தலர்களை மனிதருக்கு முன்பாக குற்றவாளியாய் மாற்றி அந்த சிறைக்குள்ள அனுப்பி சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். வாழ்க்கையிலும் நமக்கு கேள்வி உண்டாகும், எனக்கு ஏன், எனக்கு மட்டும் ஏன். ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் ரட்சிப்பின் திட்டம். அந்த திட்டம் ஆசீர்வாதத்தின் திட்டம். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அநேகருக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, உங்கள் வாழ்க்கையில அடிபடும். அடி என்று சொன்ன உடனே ரோமர்கள் அப்போஸ்தலர் கிடைச்ச அதே அடி மட்டும் இல்லை, பல அடிகள் நமக்கு வரும், பல வழிகள்ல நமக்கு வரும். ஆனாலும் அந்த அடிகளை நாம் சகித்து கொண்டால், கர்த்தர் நம்ம ஒரு இடத்துக்கு அனுப்புவார். மனுஷர்கள் மத்தியில் அனுப்புவார், தேவைப்படுகிற மக்கள் மத்தியில நம்ம அனுப்புவார். அங்கு அனுப்பி அவர்களை நம்மை கொண்டு ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதை அநேகர் விரும்புகிறோம். எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் விரும்புகிறோம். நான் என்ன மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் நாம் சொல்ல ஆசைப்படுகிறோமா? மற்றவர்களை கர்த்தர் என்னை கொண்டு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல நம்மால் முடிகிறதா? நாம் அதை அந்த அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதுக்கு பிறகு பாருங்க, பவுல் சொன்ன பிறகு அப்பொழுது 29 வசனம், அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? How did he know about the words he said? ஏனென்றால் because பவுல் அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் பவுலும் சீலா நடுராத்திரியில ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல, அவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்க கர்த்தரை பத்தி அறிவிச்சு கொண்டே தான் இருப்பார்கள். சிறைச்சாலையில ரோமர்கள் ரோமாபுரியில இத்தாலியில அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சிருந்தார்கள். They were kept in the அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தில் எழுதுகிறார், and Paul has written it, has written in the letter, அரண்மனையில் உள்ள யாவரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். Everyone inside the kingdom is greeting you. அரண்மனை, அரண்மனை என்ற கிங்டம், சரியா? Palace. Everyone inside the palace is greeting you. Yeah. ஏனென்றால் எப்படி அவர்கள் வாழ்த்தல் சொல்ல முடிந்தது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்தாரோ அங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டார். Why could he say this? Because whenever Paul was, he told about Jesus and he repented all the people. அவர் அரசாங்க கைதியா, ராஜனுக்கு அபயமிட்டபடினால், அரசனுக்கு இது பண்ணபடினால், அபயமிட்டபடினாலே அதனால அவர் அரண்மனையில் உள்ள காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அதனால அங்க பேலஸ்ல இருந்த எல்லாரையும் அவர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டார். இத இந்த சிறைச்சாலையிலும் அதான் நடந்துச்சு. அதனாலதான் அந்த காவல்காரன் ஓடி வந்து ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இவர்கள் எந்த பிரசங்கம் பண்ணல, அவன் கேட்டுட்டான். அப்ப மற்றவர்கள் எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அவர் எங்க இருந்தாலும் கர்த்தரை குறித்து சொல்லிக் கொண்டே இருந்தார். சிறையில் இருந்தாலும் கர்த்தரை சொன்னார், வெளியில இருந்தாலும் கர்த்தரை சொன்னார், சந்தை வழிகள்ல மார்க்கெட் பிளேஸ்லயும் கர்த்தரை சொன்னார், யூதர்களோட ஜெப ஆலயங்களிலும் கர்த்தரை சொன்னார், கிரேக்கருக்கு கர்த்தரை சொன்னார், ஞானிகளுக்கு கர்த்தரை சொன்னார். யாரெல்லாம் எதிர்படுகிறார்களோ, எந்த சந்தர்ப்பம் இருக்குதோ, எந்த வாய்ப்பு கிடைக்குதோ, அவர் கர்த்தரை பத்தி சொன்னார். அதனாலதான் இங்க ஒரு சிறைச்சாலையே மனம் திரும்பின ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். That's why we can read about the entire prison that repented and believed in God. அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, and they replied, believe in the Lord Jesus and you will be saved along with everyone in your household. இவர் ரட்சிக்கப்பட்ட வீட்டில் உள்ள மற்றவர்கள் விசுவாசித்தா, மற்றவர்கள்லாம் விசுவாசிக்க தேவையில்லையா? If the jailer believed in God, should the other people inside the household எல்லாரும் விசுவாசிக்கத்தான் வேண்டும்? பட் இது ஒரு வே ஆஃப் டெல்லிங், அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தா உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். சத்தியம் என்ன, சுவிசேஷம் என்ன, what is the evangelism here? 31st வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. In verse 31 it says believe in the Lord then you will be saved. 32nd வசனத்துல, in verse 32, விசுவாசித்த அந்த மனிதனுக்கு, for the one who believed in God, அவருடைய வீட்டாருக்கும், and for his household, கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. They shared the word of the Lord. அப்போ விசுவாசித்தல் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரை விசுவாசித்தால் விசுவாசிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவதற்காக விசுவாசிப்பது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதுதான் விசுவாசம். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க தேவையில்லை என்றால் விசுவாசி நீ ரட்சிக்கப்பட்டா என்று இவர்கள் போயிருக்கலாம். அந்த விசுவாசம் என்ன என்பதை அவர்கள் போதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்களும் உடனே அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்போ உடனே? இந்த உடனே எப்போ என்றால் இவர்கள் போதித்தார்கள். முதலாவது விசுவாசிக்கும்படியாய் சொன்னார்கள், ரெண்டாவது போதித்தார்கள். இந்த போதனையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் உடனேயே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். Said about that they have to believe in God and they preached about the faith. Thereafter they got baptized. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். He brought them into his house and set a meal before them, and he and his entire household rejoiced because of they all believed in God. எப்படி இந்த மன மகிழ்ச்சி வந்துச்சு? How that does it, this rejoice came? இந்த அப்போஸ்தலர்கள் அந்த மன மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். Because the apostles were full of rejoice. அவர்கள் வைத்திருந்த அந்த மன மகிழ்ச்சி, the happiness and the rejoice that the apostles had, மற்ற எல்லாருக்கும் அந்த மன மகிழ்ச்சி வந்துச்சு. அவர்களுக்குள்ள இருந்த ரட்சிப்பு மற்ற எல்லாருக்கும் வந்துச்சு. அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் மற்ற எல்லாருக்கும் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி போன்றவர்கள் தான். ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் அப்போஸ்தலன் இல்லை என்று சொல்லலாம். சீலா அப்போஸ்தலன் கிடையாது, சீலா சாதாரண ஒரு ஊழியக்காரன் தான். இன்னும் சில நிருபங்களை நான் வாசிக்கும் பொழுது, அங்கே கடிதத்தை எழுதும் பொழுது அவர் தொடக்கத்தில் எழுதுகிறார், நானும் தீமோத்தேயுவும் பரிசுத்தவான்கள் அனைவரும் எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். கடிதங்களை நாம் இன்றை வாசிக்கிறோமே, தேவனுடைய வார்த்தை என்று வாசிக்கிறோமே, all the letters, writing of apostles, அப்போஸ்தலர்கள் எழுதின எல்லா கடிதங்களும் தனியாக அப்போஸ்தலர்களால் மட்டும் எழுதப்படல, அப்போஸ்தலருக்கு உதவியா இருந்த உதவிக்காரர்களாலும் எழுதப்பட்டிருக்கு, அவர்களோடு கூட இருந்த விசுவாசிகளும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் சேர்த்துதான் ஆவியானவர் நமக்கு தேவனுடைய வார்த்தை என்று இதை கொடுத்திருக்கிறார். இதை நம்புகிற நாம், அவர்களை போல நாமளும் ஒரு விசுவாசி தானே. We are also a believer like them. We are same like those people. We are the same like those. அந்த மக்களை போலதான் நாம். அப்ப கர்த்தர் நம்மை கொண்டு பேசும் பொழுது, நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். So when God is using us to tell something through us to someone else, we need to accept it. கர்த்தருடைய வார்த்தையாக நாம் அதை உணர்ந்து நம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We need to accept it as a word of God and to help other people. அப்போஸ்தலர்கள் என்றபடியினாலத்தான் அங்கு வெளிச்சம் வந்தது என்பது அல்ல. It's not that because there were apostles that the light came there. நீங்களும் நானும் அப்படி போன்றவர்கள் தான். You and me are also the same light. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். God wants us to be the light in this world. நாம் உலகத்திற்கு உப்பாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். He wants that we are the salt in this world. உப்பு தனக்கு தானே நன்மை செய்து கொள்ள முடியாது. Salt cannot do good things only for himself. உப்பை நீங்க எதற்கு போடுகிறீர்களோ அதை அது சாரமாக்கும், அது உப்பாக்கும். When you add the salt to something else, that will become good. அப்படி போல தான் நாம், same are we. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to be blessing for other people. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து, தேவனை அறியாத இந்த உலகத்திற்கு, தேவனை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து, இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தர் என்று காட்ட வேண்டும். We have to show that the Holy Spirit inside me is making me live a holy life. நான் வாழுகிற வாழ்க்கை என்னுடையது அல்ல. The life that I'm living is not of me. என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. I myself cannot live in. என்னுடைய நேச்சர் பரிசுத்தம் அல்ல. My nature is not a holy nature. அப்படி இருந்தும் என்னால எப்படி பரிசுத்தமாய் வாழ முடிகிறது என்றால், but still how can I live a holy life? எனக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர், எனக்குள் அவாசமாக இருக்கிற தேவன், பரிசுத்த தேவன், அந்த பரிசுத்த தேவன் எனக்குள் இருக்கிறபடியினால், பாவத்தை விரும்புகிற நான் பரிசுத்தத்தை இப்பொழுது விரும்புகிறேன். ஆசீர்வாதம் எனக்குத்தான் என்று விரும்பின நான், the one who always wanted the blessing only for me myself மற்றவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன் will now like to give the blessing to other people இயேசு எனக்கு மட்டுமே இரட்சிப்பு எனக்கு மட்டுமே என்று இருந்த நான் the one who always thought that the salvation is only for me மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன் will now give that salvation also to other people இதைத்தான் நாம் சரியாக இந்த இந்த இவர்களுடைய சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் சிறைச்சாலையே ரட்சிக்கப்பட்டதை இன்றைக்கு தான் நாம் அறிந்து கொண்டோம் என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சொந்தம் நம்முடைய குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தரை எல்லாருக்கும் கொடுப்போம் Let's preach and bring God to everyone. எல்லாருக்கும் For everyone. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க Whatever you can do to get God to other people, surrender your life for it. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க Surrender your life for it. அடிகளை குறித்து கவலைப்படாதீங்க Don't worry about the difficulties. துன்பங்களை குறித்து கவலைப்படாதீங்க Don't worry about the difficulties. துக்கங்களை குறித்து கவலைப்படாதீங்க எல்லாவற்றிற்கும் நல்ல பதில் இருக்கு For all these things a good response will be waiting. எல்லாவற்றிற்கும் ரிவார்ட்ஸ் இருக்கு For all these things a reward will be waiting. கர்த்தர் இந்த உலகத்திலேயே கொடுப்பார் And God will give this on this world itself. நீங்க பாப்பீங்க You will see it. கொஞ்சம் உங்களை சுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில நடந்தது பாருங்க Just look around you and what happened in the past. இவ்வளவு நாள் கர்த்தர் உங்களை நன்மை செய்யாம இருந்தாரா? அநேக நன்மை செய்திருக்கிறேன் நன்றி செலுத்துவோம் நன்றி உள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஜெபம் பண்ணிக் கொள்கிறேன் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றியோட கூட சூத்திரம் பண்ணுகிறோம் நல்ல நாளுக்காய் நன்றி அப்பா தேவருக்கு கொடுத்த முடிய வார்த்தைக்காய் நன்றி ஆமாண்டவரை துதிக்கிறோம் ஐயா சிறைச்சாலையின் காவல்காரன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிவோம் ஆனாலும் கூட அந்த சிறைச்சாலையே முழுவதுமாய் ஆண்டவரே அந்த மனிதர்கள் அந்த குற்றவாளிகள் ஆண்டவரே அந்த சிறையை விட்டு ஓடாத பணிக்கு ஆண்டவரே உம்முடைய அந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஆண்டவரே அவர்கள் ரெண்டு பேர் அந்த சிறையின ரட்சிப்பிற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோமே தேவரே அன்புக்குள்ள கிருபை செய்தீர் நன்றியப்பா தேவரே அது போல எங்கள் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காய் வாழ்ந்தது போதுமப்பா எங்கள் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே சோத்திரம் ஐயா நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மற்றவர்களுக்கு ரட்சிப்பாக இருக்க மற்றவர்களுக்கு உங்களை ரட்சிப்பை கொடுக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரை உதவி செய்யும் நான் என் மனைவி என் பிள்ளைகள் என் வீடு என்று வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை மாற்றப்படட்டும் தேவரீர் ஆண்டவரே கிருபையாயிரும் உமக்காய் ஓடும் வாழ்க்கை எங்களுக்கு தாரும் உமக்காய் ஓடுகிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும் கிருபையாயிரும் கிருபையாயிரம் வழி நடத்தும் அன்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் சீவனோட நல்ல பிதாவே